அம்மை என்று மானும் பெண்ணும் கொட்டி வச்ச குப்பையாக வந்த உடம்பு, ஞான பெண்ணே குப்பையாக வந்த உடம்பு. அது புத்தன் என்றும் சித்தன் என்றும் சித்தன் என்றும் ஆவதென்ன சக்கையாக போகும் கரும்பு, ஞான பெண்ணே சக்கையாக போகும் கரும்பு. வந்த பாசே வந்து விழுந்த தேகம் எந்த கங்கையாற்றில் இந்த அழுக்கு போகும். அப்பன் என்றும் அம்மை என்றும் ஆணும் பெண்ணும் கொட்டி வச்ச குப்பையாக வந்த உடம்பு, ஞான பெண்ணே குப்பையாக வந்த உடம்பு. அப்பன் என்றும் அம்மை என்றும் ஆணும் பெண்ணும் கொட்டி வச்ச குப்பையாக வந்த உடம்பு, ஞான பெண்ணே குப்பையாக வந்த உடம்பு. சித்தன் என்றும் பித்தன் என்றும் ஆவதென்ன சக்கையாக போகும் கரும்பு, ஞான பெண்ணே சக்கையாக போகும் கரும்பு. வந்த பாசேற்றி வந்து விழுந்த தேகம் எந்த கங்கையாற்றில் இந்த அழுக்கு போகும். அப்பன் என்றும் அம்மை என்றும் ஆணும் பெண்ணும் கொட்டி வச்ச குப்பையாக வந்த உடம்பு, பெண்ணே குப்பையாக வந்த உடம்பு. அது புத்தன் என்றும் சித்தன் என்றும் பித்தன் என்றும் ஆவதென்ன சக்கையாக போகும் கரும்பு, ஞான பெண்ணே சக்கையாக போகும் கரும்பு.